அழுதாய், என் உயிரே ஏன் அழுதாய், நான் அழுது ஓய்ந்ததற்கு நன்றி சொல்லவோ, அழுதாய் ஏன் அழுதாய் ஏன் அழுதாய், என் உயிரே ஏன் அழுதாய், நான் அழுது ஓய்ந்ததற்கு நன்றி சொல்லவோ, அழுதாய் ஏன் அழுதாய் ஏன் அழுதாய், என் உயிரே ஏன் அழுதாய். சொல்லிவிட்டேன் அழுது அழுது பார்த்து விட்டேன், ஆனவரை சொல்லிவிட்டேன் அழுது அழுது பார்த்து விட்டேன், தாய்மொழியில் வார்த்தை இல்லை, வாய்மொழிக்கும் வலிமை இல்லை, ஏன் அழுதாய் ஏன் அழுதாய், என் உயிரே சாட்சி இல்லை, எனது பக்கம் யாரும் இல்லை, என் வழக்கில் சாட்சி இல்லை, எனது பக்கம் யாரும் இல்லை, சட்டம் தரும் சலுகை கூட சமுதாயம் தரவில்லையே, மரணம் வந்தால் தெரிந்துவிடும் நான் மனிதன் என்று புரிந்துவிடும், மரணம் வந்தால் தெரிந்துவிடும் நான் மனிதன் என்று புரிந்துவிடும், ஊர் சுமந்து போகும் போது உனக்கும் கூட விளங்கிவிடும், ஏன் அழுதாய் ஏன் அழுதாய், என் உயிரே ஏன் அழுதாய், நான் அழுது ஓய்ந்ததற்கு நன்றி சொல்லவோ, அழுதாய் ஏன் அழுதாய் ஏன் அழுதாய், என் உயிரே.